ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಸ್ವಾಧೀನ ವಿಶ್ವ ವಿಭವಂ ಭಗವನ್ ವಿಶೇಷಾತ್ ತ್ವಾಂ ದೇವನಾಯಕ ಮುಷಂತಿ ಪರಾವರಜ್ಞಾಃ ಪ್ರಾಯಃ ಪ್ರದರ್ಶಯಿತುಮೇತದಿತಿ ಪ್ರತೀಮಃ ತ್ವದ್ಭಕ್ತಿ ಭೂಷಿತ ಧಿಯಾಮಿಹ ದೇವ ಭಾವಂ. 12ನೇ ಪದ್ಯಂ ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. 11ನೇ ಪದ್ಯತ್ತಿಲ திருவஹீந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த விசேஷங்கள், சேஷ தீர்த்தம் என்ன, பூமி தீர்த்தம் என்ன, கருட தீர்த்தம் என்ன, பிரம்ம தீர்த்தம் என்ன, இப்படிப்பட்ட தீர்த்தங்களால் சூழப்பட்ட அந்த க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பை வந்து வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஔஷதகிரியை தேவர்கள் நமஸ்கரிக்கின்றன சாதிச்சார். இப்ப இந்த 12வது பத்தியத்துல சுவாரஸ்யமா ஒரு கேள்வியை கேட்டு சுவாமி அதை சமாதானம் சொல்றார். பொதுவா நம்ம சாஸ்திர கிரந்தங்கள் வாசிச்சும் வச்சுக்கோம், எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நமக்கு சாதாரணமா தோணாது. அப்ப அதுல கேள்வி கேட்கக்கூடிய, அதாவது இந்த பூர்வபக்ஷம் சொல்லுவா, அதெல்லாம் வாசிச்சாதான் ஓ இப்படியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு தோணும். அதுவும் பொதுவா நியாய கிரந்தங்கள் வாசிச்சா நிறைய கேள்வி கேட்டுப்பா அதுல. அப்ப நமக்கு தோணாத ஒரு விஷயத்த சுவாமி இங்க கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னா, உமக்கோ தேவநாயகன் தேவநாதன் பெயர், ஆனா அகில விஸ்வம், அதாவது இந்த விஸ்வம் முழுக்க உம்முடைய சொத்து. தேவர் வந்து லீலா விபூதிக்கும் ராஜா, நித்தி விபூதிக்கும் ராஜா, தேவலோக இத்தியாதி எல்லாத்துக்கும் ராஜா. அப்படி இருக்கச்சே உன்னை விசேஷித்து தேவநாதன் தேவநாயகன் இந்த பராவரஜ்ஞால் இருக்காளே, சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் வேத வேதாந்த பாரங்கதாக அவ அப்படி சொல்றாளே, எப்படி தகும்? அப்பனா மர்த்தியாளுக்கு உம்மால ஆக வேண்டிய காரியம் ஒன்னும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். மர்த்தியால்னா மனுஷால். அப்ப சுவாமி சொல்றார், சாதிக்கிறார். இது திருவஹீந்திரபுர புராணத்திலே இருக்கக்கூடிய வச்சனத்தை அப்படியே அழகா தன்னுடைய திருவாக்கால சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த தேவநாதனை அல்லது தேவநாயகனை வணங்குபவர்களுக்கு மறுபிறவி கிடையாது, அவாலும் தேவதுல்யாஹா அப்படின்னு சொல்லியிருக்கான். புனராவிருத்தி, அதாவது மறுபடியும் பிறப்புன்றது கிடையாது. அப்போது அவளுக்கும் அந்த தெய்வத்துவம் சித்திக்கிறதுனால தேவநாயகன்றது பொருந்தும். உன்னை வணங்குறவாளுக்கும் நீ அந்த தெய்வத்தன்மையை கொடுப்பதனால் உமக்கு தேவநாதன்ற பெயர் பொருந்தும். ரெண்டா வச்சுக்கலாம், ஒன்னு மோக்ஷன்ற பலனை எடுத்திருந்தாலும் மறுபிறப்பு கிடையாது, அப்ப எல்லாம் தேவதுல்யால், இன்ஃபேக்ட் அவளை காட்டிலும் ஒரு படி மேல. அல்லது எதைவனா கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு, அப்ப தேவ பதவிகளை கொடுத்தாலும் அப்ப தெய்வத்துவம் வாழ சித்திக்கப்படுது. ஆக மொத்தம் இதை காட்டுறதுக்காக தான் உன்னை தேவநாயகன் அவ சொல்றா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம்னு அழகா சாதிக்கிறார் சுவாமி இந்த 12வது பத்தியத்துல. பகவன், பகவன் சப்தம், பகவன் சம்போதன பதம், பகவத்ன்னு சப்தம் அது, பகவான் பகவந்தோ பகவந்தஹ. அப்ப பகவன், ஹே பகவன் அப்படின்னு அர்த்தம். தேவநாயக பெருமானே பிரதீமஹா, பிரதீமஹான்னு சொன்னா இந்த பத்தியத்தில் ரெண்டு மூணு கிரியாபதம் இருக்கு, இருந்தாலும் முதல்ல பிரதீமஹ எடுத்துப்போம். பிரதீமஹான்னு எடுத்துட்டோம்னா நம்புகின்றோம். இணு கதவுன்னு தாத்து, அதுல பிரதீன்றது உபசர்க்கம், பிரதி இனு அது சேர்ச்சே பிரதீமஹ, உத்தம புருஷக பகுவச்சனம், நாங்கள் பிரதீமஹ, வயம் பிரதீமஹ, நாங்கள் நம்புகின்றோம் அல்லது நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தமாறுது. ஸ்ரீ ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல 22வது பத்தியத்துல இந்த கிரியாபதத்தை பயன்படுத்திருக்கார் சுவாமி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதீமஹ அப்படின்னு பார்த்தோம். வயம் பிரதீமஹ எதை அப்படின்னு கேட்டா, இதி பிரதீமஹ என்று நம்புகின்றோம். இதினா என்று, தஸ் என்ன அதுன்னு கேட்டா, தேவபாவம் பிராய பிரதர்ஷயித்தும் பூஷித்ததியாம், துவத் பக்தி பூஷித்ததியாம் தேவபாவம் பிராயஹ பிரதர்ஷயித்தும் இது பிரதீமஹ. துவத்பக்தி, துவத்பக்தினா உன்னிடத்தில் பக்தி. பூஷித தியாம், அந்த பக்தியே அந்த புத்திக்கு ஒரு ஆபரணம். அப்படி பக்தியின் உன்னிடம் கொண்ட பக்தியினால் சிறப்புற்று விளங்கக்கூடிய புத்தியை உடையவர்களுக்கு, ஞானிகளுக்கு, பக்தர்களுக்கு தேவபாவம், தேவபாவம்னா தேவத்தன்மை, அதை பிராயஹ, பிராயஹ, பிராயேன, இதெல்லாம் பெரும்பாலும் மோஸ்ட்லின் அர்த்தத்தில் உபயோகமாகும். பிரதர்ஷயிதும், காட்டுவதற்காக. திஷ்பஷ்ட தாத்து, பஷ்யத்தின்னு சொன்னா பார்க்கிறது, தர்ஷயிதுன்னு சொன்னா காட்டுறது. அப்ப பிரதர்ஷயிதம் சொன்னா நன்றாக காட்டுவதற்காகவே என்று நம்புகின்றோம். என்னன்னு கேட்டா இப்ப முன் பாதியோட அன்வயம் பண்ணிக்கணும். பராவரஜ்யாக ஸ்வாதீன விஸ்வ விபவம் துவாம் விசேஷாத்து தேவநாயகம் உஷந்தி. பராவரஜ்யாகனு சொன்னா பிரம்மத்தை அறிந்த ஞானிகள். எம்பெருமானுக்கு பராவரன்னு ஒரு பெயர் இருக்கு, பராவரஜ்யாக, அப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், அவளுக்கு சிரேஷ்டம். உஷந்தியனபாய வாச்சகன் அங்க வரதராஜ மஞ்சாசல் சாதிச்சார். வேதம் சொன்னா கூட வேதமறிந்த பகவர் சொல்றது ரொம்ப விசேஷம். அவர் அங்க வேதமறிந்த பகவர் சாதிக்கிறார். அதே மாதிரி வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து சாதிக்கிறார் அவர். அப்படி அந்த வேதத்தை வாசிச்சு, வேதாந்தத்தை வாசிச்சு தெளிந்த புத்தியை உடையவர்களுக்கு இன்னும் ஏற்றம். வேதம் சொல்றதை காட்டிலும் இவா அதை இதை நமக்கு இவா அதை சொன்னா நமக்கு இன்னும் அதில் விசுவாசம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஞானிகள் ஸ்வாதீன விஸ்வ விபவம், ஸ்வாதீன த்ரிவித சேத்தனா சேத்தனன் எம்பெருமானாருடைய வாக்கு, எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக உடைய, விபவம்னா சொத்து, அனைத்து பிரபஞ்சத்தையும் செல்வமாக உடைய துவாம் உன்னை, விசேஷாத்து தேவநாயகம், அப்படி இருக்க திரைலோக்கியத்துக்கும் அல்லது எல்லா எந்தெந்த லோகம் இருக்கோ அத்தனை லோகத்தும் லோகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய உன்னை குறிப்பா தேவநாயகம் எதுக்கு சொல்லணும்வா, தேவநாயகம் உஷந்தி அப்படின்னு கேட்கிறார். அப்படி இருக்க உன்னை தேவநாயகம், தேவர்களுக்கு மட்டும் நாயகன்னு காட்டுற மாதிரி இந்த பதம் இருக்கே உஷந்தி. உஷந்தி வந்து விஷன்னு ஒரு தாத்து, க்ஷமிக்கணும், வஷன்னு தாத்து, வஷ காந்தவ் விரும்புதல், அது வதந்தி அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்படுறது. அது வஷ்டி உஷ்டஹா உஷந்தின்னு போகும் லட்லக்காரம். அப்ப உஷந்தி, உஷந்தி பன்மை. உஷந்தி அனபாய வாச்சகன் அங்கேயும் பார்த்தோம், அனபாய வாச்சகன் ஸ்ருதிக்கு பெயர் உஷந்தி, கூறுகின்றன. இங்கேயும் பராவரஜ்யாக உஷந்தி, விரும்பி கூறுகின்றன அர்த்தம், வெறும் கூறுதல் இல்ல, விரும்பி கூறுதல். என்ன தேவநாயகம், துவாம் தேவநாயகம் இது உஷந்தி, உன்னை தேவர்களுக்கு நாயகன் என்று கூறுகின்றனர். ஏதத்து இக அப்படின்னு சொன்னார். இப்ப இப்படி கூறுதல் இகன்னு சொன்னா இந்த தலத்தில் திருவஹீந்திரபுரத்தில் தேவல் தெய்வநாயகனாக எழுதியிருப்பது துவத்பக்தி பூஷிததியாம் தேவபாவம் பிராய பிரதர்ஷயித்தும் இது பிரதீமஹா அப்படின்னு தாத்பரியத்தை அங்க லிங்க் பண்றார். சோ உம்மை சேவிக்கிறதுனால அந்த தேவத்தன்மை வந்து மர்த்தியாளுக்கும் கிடைக்கிறது, கிடைச்சிருக்கு, கிடைக்கும். அதனால இந்த பெயரானது இப்படி இதை காட்டுறதுக்காக தான் உமக்கு இந்த பெயர்னு நாங்கள் நம்புகின்றோம் அழகா சாதிக்கிறார். ஒரு அன்பயத்தை பார்த்தோம்னா பகவன் பராவரஜ்யாக ஸ்வாதீன விஸ்வ விபவம் துவாம் விசேஷாது தேவநாயகம் உஷந்தி ஏதத் இஹ துவத்பக்தி பூஷித தியாம் தேவபாவம் பிராய பிரதர்ஷயித்தும் இது பிரதீமஹா. பகவன் பகவானே, தேவநாயக பெருமானே, பராவரஜ்யாக பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் ஸ்வாதீன விஸ்வ விபவம் அனைத்து உலகங்களையும் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உன்னுடைய செல்வமாக உடைய துவாம் உன்னை, விசேஷாத்து குறிப்பிட்டு அப்படி சொல்லாம விசேஷமாக தேவநாயகம் தேவர்களுக்கு நாயகன் என்று விரும்பி கூறுகின்றனர் உஷந்தி. அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டா ஏதத் இக இவ்வாறு ஏதத்துன்னு சொன்னா மேல இப்படி சொன்னது இக இந்த தலத்தில் துவத்பக்தி பூஷித தியாம் தீனு சப்தம் அது சீலிங்க சப்தம் தியாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம் அவர்களுக்கு உன்னுடைய பக்தியே ஆபரணமாக உடைய சிறப்புத்தன்மையாக உடைய அவளுக்கு தேவபாவம் தேவத்தன்மை வருவது தேவபாவம் பவிஷ்யதி அப்படின்னு வச்சுக்கலாம் பிராயஹா, பிராயஹனா பிராயேன, பெரும்பாலும், பிரதர்ஷயித்தும், இதை காட்டுவதற்கு, துமந்தம் இது, பிரதர்ஷயித்தும் சொன்னா காட்டுவதற்கே, இதி என்று, பிரதீமக, பயம் பிரதீமக, நாங்கள் நம்புகின்றோம். இதான் 12வது பத்தியத்துக்கு அன்பையும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.